நடுவே இந்நிகழ்ச்சியிற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றது EWRF கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியம். அன்பு வணக்கம் நேயர்களே, புதன்கிழமை மக்கள் நடுவு ஒவ்வொரு வாரமும் தொழில், வேலைவாய்ப்பு, பல்கலைக்கழக அல்லது உயர்கல்விக் கழக நுழைவு, உபகார சம்பளம், கல்வி கடனுதவி, இப்படி பல செய்திகளை ஒவ்வொரு வாரமும் நாம் விரிவாக பார்த்து வருகிறோம். நமது மக்கள் நடுவு நிகழ்ச்சி தொகுப்பினை www.ewrf.org.my என்ற அகப்பக்கத்தில் மேலதிக விவரங்களை நேயர்கள் பெறலாம். இவருக்கு அப்போது 31 வயது. மலேசிய தற்காப்பு துறையின் மிக உயரிய பதவி இவரை நாடி வந்தது. அதுவும் அந்த உயர் பதவியில் வகிக்கப் போகும் முதல் மலேசியர் என்ற பெருமையும் இவருக்கு அமைந்தது. யார் இவர்? அரசு மலேசிய கடற்படை தற்போது வைர விழாவை கொண்டாடிக் கொண்டிருக்கிறது. மேற்கூறிய இரண்டு செய்திகளையும் தொடர்பு படுத்தினார். யார் அவர் என்பது உங்களுக்கு தெரியவர். மக்கள் நடுவே நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேளுங்கள். நாம் தொடர்ந்து பேசுவதற்கு முன்பு பாடல் ஒன்றை சில நேர்களை. இன்றைய நமது நிகழ்ச்சியிலே நாம் மரீன் இண்டஸ்ட்ரி, அதாவது கடல் தொழில்துறை, கடல்சார் தொழில்துறை பற்றி பேசவிருக்கிறோம். அதற்காக நம்முடன் நமது நிலையத்தில் இருக்கிறார் கேப்டன் அண்ட் மோகன் அவர்கள். வணக்கங்க கேப்டன். வணக்கங்க. இப்ப இந்த கடல்சார் துறை, மரீன் இண்டஸ்ட்ரி அப்படின்னா ரொம்ப பேருக்கு தெரியாது என்ன அப்படின்னு. பொதுவா இந்த மரீன் இண்டஸ்ட்ரி அப்படின்னா என்னன்னு சொல்லிருங்க. பொதுவா மரீன் இண்டஸ்ட்ரின்னு பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா கடல்சார் துறை அல்லது ஷிப்பிங், மரீன் இன்ஜினியரிங், அப்புறம் நாட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு பெரிய விரிவுரையா இருக்கு. என்னோட அனுபவத்தை பத்தி சொல்லணும்னாக்க, கப்பல் ஒரு ஆபீசர் கேரட், அதாவது நாட்டிக்கல் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா முக்கால்வாசி நீங்க வந்து ஸ்கூல் முடிஞ்சோடனே என்ன செய்யறது தெரியாம இருக்கும். இந்த மாதிரி காலேஜ் அது ஜாயின் பண்ணிட்டு நீங்க வந்து அந்த துறைக்கு போகலாம். மலேசியாவில் வந்து அகாடமி லாவ் மலேசியா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்க அந்த இது நடத்துறாங்க. மற்றபடி சிங்கப்பூர்லயும், சிங்கப்பூர் பாலிடெக்னிக்லயும் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ்லாம் இருக்குது, டிப்ளமா இன் நாட்டிக்கல் சயின்ஸ் இல்லைனாக்கா டிப்ளமா இன் மரீன் இன்ஜினியரிங் அப்படின்னு இருக்கு. சரி, அப்ப அந்த மரீன் இன்ஜினியரிங், நாட்டிக்கல் சயின்ஸ் அப்படி சொல்றீங்கல்ல, அந்த கப்பல் துறை இதுல என்னதான் வேலை அது? ஓகே, நாட்டிக்கல் சயின்ஸ் பார்க்க போனா ஒரு கப்பல், ஒரு தண்ணி கப்பல் வந்து நீங்க வந்து டு பி அ கேப்டன் ஆஃப் ஷிப். நீங்க வந்து படிப்படியா ஆபீசர் கேட்டகரியில ஆரம்பிச்சு அப்புறம் தேர்ட் ஆபீசர், செகண்ட் ஆபீசர், ஃபர்ஸ்ட் ஆபீசர், டென் கேப்டன். இப்போ வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, இப்போ வந்து ஒரு டாக்டர் படிக்கணும் அப்படின்னாக்கா நீங்க வந்து முதல்ல 5 வருஷம் நீங்க என்ன செய்யணும், இதுல காலேஜ்ல போய் படிக்கணும். அது முடிஞ்சிட்டு அப்புறம் ஹவுஸ் மேன்ஷிப் செய்யணும், அப்புறம் நீங்க வந்து டாக்டரா வேலை செய்யணும், அப்புறம் அதுக்கு மேல நீங்க ஸ்பெஷலிஸ்டா போய் செய்யலாம் அந்த மாதிரி. சோ இதே போல நாட்டிக்கல் சயின்ஸ் வந்து தண்ணி கப்பல்ல மர்ச்சன்ட் நேவின்னு சொல்லுவாங்க, மர்ச்சன்ட் நேவில போயிட்டு நீங்க வந்து சரக்கு ஏத்துறாங்களா, வியாபார கப்பல்கள், மற்றபடி எண்ணெய், கெமிக்கல், மற்றபடி கண்டெய்னர்ஸ், அந்த மாதிரி நிறைய விதமான கப்பலுங்க இருக்கு. நீங்க வந்து எந்த கப்பல் ஸ்பெஷலைஸ் பண்ண போறீங்கன்றது பிறகு. ஆனா அந்த துறைக்கு போறதுக்கு முன்ன சில விதிமுறைகள், சில மினிமம் குவாலிபிகேஷன் சொல்லிட்டு நுழைவு தகுதி எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம விரிவா பேசுறதுக்கு முன்ன, இப்ப நாட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னா ஒரு கப்பலை எப்படி செலுத்துவதுன்றது மட்டுமா, இல்ல முழுமையா அந்த கப்பல் பழுது பாக்குறதுல இருந்து எல்லா துறையும் அதுல வரும்? எல்லாம் வரும், அதுலயும் வரும். அந்த கப்பல்ல வந்து நீங்க வந்து ஒரு கேப்டன் ஆயிட்டாக்க அந்த என்டையர் கப்பல் வந்து உங்களோட கேல தான் இருக்கும். உங்களுக்கு கீழே வந்து ஒரு 30 பேர், 35 இல்ல 40 பேர் வேலை செய்வாங்க. சோ நீங்க தான் அந்த கப்பலை இன்சார்ஜ். நீங்க வந்து உங்களுக்கு ஆபீஸ்ல இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், எங்க போகணும், எங்க கப்பல் எடுத்து போகணும், தனியா சரக்கு வெளியே திரும்பி இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போறது, அப்புறம் அடுத்தது இன்னொரு ஊருக்கு போறது, அது மாதிரி எல்லாம் எல்லாம். அப்ப ஒரு துறைமுகத்துல நிக்கிறான் இப்ப போர்ட்லாங்கன்னு சொல்லிட்டா, இப்ப சரக்கு இங்க இருந்து அங்க ஏத்துறது, அந்த கோள்களை ஏத்துறாங்கல்ல கண்டெய்னர்ஸ், அதுவும் உங்க கீழே தான் வருங்களா? அதெல்லாம் எல்லாம். சோ நம்ம வந்து அந்த சரக்கு வந்து நம்ம கப்பலுக்கு வர்றதுக்கு முன்னே அது வந்து சில ப்ரொசீஜர்ஸ், அந்த சேஃப்டி அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் எல்லாம் அது துறைமுகத்தில் இருக்கும். நம்ம கப்பல்லையும் நம்ம வந்து பாத்துக்கணும், நம்ம சேஃப்டி அதெல்லாம் பாத்துக்கணும். சரி, இப்போ ஒரு கப்பல் இங்க இருந்து நம்ம வெளியூருக்கு போறோம், ஆம்ஸ்டர்டாம் போறோம், இத்தனை நாள் அந்த கப்பல் பயணம், அதுக்கான வேண்டிய ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்கும்? ஒரு 45 நாள் அந்த மாதிரி ஆகும். முத முதல்ல கப்பல்ல வந்து இந்த கேப்டன் வந்து என்ன செய்வார், பேசேஜ் பிளானிங் ஒண்ணு பண்ணுவாரு. இங்க இருந்து இதுக்கு போனோம் என்ன செய்யும், ஓகே சாப்பாடு இருக்குதா, எண்ணெய் இருக்குதா கப்பலுக்கு, மற்றபடி தண்ணி குளிக்கிறது தண்ணி, அப்புறம் ஸ்டோஸ் இந்த வரைக்கும் ட்ரை ஸ்டோவெட்ஸ் அதெல்லாம் இருக்குது, அப்புறம் அதுக்கு போக வேண்டிய இந்த சார்ட்ஸுங்க எல்லாம் இருக்குதா. ஸோ எல்லாம் அவர் ரெடி பண்ண, அவருக்கு உதவி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் இருப்பாரு, செகண்ட் ஆஃபீஸர், தேர்ட் ஆஃபீஸர், எல்லா ஆஃபீஸரும் உதவி செய்யும். அப்புறம் கீழே குரூங்களாம் இருக்குங்க, அவங்க எல்லாம் வச்சு அப்புறம் ஜாமான் ஏத்துவாங்க. ஏத்துறதுக்கு முன்னே ஆஃபீஸ்ல இருந்து சொல்லுவாங்க, ஓகே இந்த ஜாம ஏத்தணும் அப்படின்னு. சோ நீங்க ஏத்திட்டு நீங்க செட் பண்ணிட்டு போகலாம். ஆனா போறதுக்கு முன்னா இந்த ரூட்லாம் இருக்கும், அந்த ரூட் ஃபாலோ பண்ணி தான் போகணும். சரி, இப்ப நம்ம கிள்ளான்ல இருந்து கோலாலம்பூருக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, கோலாலம்பூர்ல இருந்து கிள்ளானுக்கு போறோம், அதே மாதிரி அப்புறம் எங்க நம்ம வளையணும், எங்க போனோம், இதெல்லாம் நம்ம திட்டம் போடுவோம். இது கப்பல்ல எப்படி செய்வீங்க? கப்பல்ல வந்து கடல்ல வந்து என்ன செய்யணும், நம்ம வந்து கோஆர்டினேட் சொல்லுவோம், ஃப்ரம் லத்தித்து லாங் தித்து ஒரு கோஆர்டினேட் இருக்குல்ல, அதை பாவிச்சு இந்த கோஆர்டினேட் இந்த கோஆர்டினேட்டுக்கு ஒரு ஒரு கோர்ஸ் வரைஞ்சிட்டு அதுலயே போவோம். சோ நம்மளுக்கு வந்து ஒரு சார்ட் மெக்கெட்டிக் சார்ட் இருக்கு, அந்த சார்ட்ல என்ன செய்வோம், பெருசா சூப்பாக்க கோசம் இருக்கும், பட் ஆக்சுவலி அதுல வந்து போட்டிருப்பாங்க எவ்வளவு கீழே கடல்ல இருந்து கீழே எவ்வளவு டெப், அப்புறம் நம்ம வந்து ரொம்ப ஷேலோவான இடத்துக்குலாம் போகக்கூடாது, போனாக்கா கப்பு வந்து மாட்டிக்கலாம். அதனால வந்து இதெல்லாம் பார்த்து கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி. சரி, இப்ப ஒரே பாதையில ஒரு பத்து கப்பல் போவோம், இல்ல எதிர்புறத்துல ஒரு பத்து கப்பல் வரலாம், இதெல்லாம் எப்படி நீங்க தவிர்ப்பீங்க? அதுதான் அந்த நாட்டிக்கல் சயின்ஸ்ல வந்து எக்ஸாமினேஷன் செய்யும் போது ரூல்ஸ் ஆஃப் த ரோடு, அந்த மாதிரி பல ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த ரூல்ஸ் எல்லாம் கம்ப்ளை பண்ணுவோம். இப்ப வந்து நீங்க சொன்னீங்க டிராபிக் லைட்ல போனோம்னா பிரேக் வச்சுட்டு நீங்க நிக்கணும், அதே மாதிரி அங்க ரூல்ஸ் ஆஃப் த ரோடு ஒன்று இருக்குது அண்டர் த சோலார் ரெகுலேஷன் சொல்லிட்டு, சேஃப்டி ஆஃப் லைஃப் எட்ஸ் சொல்லிட்டு ரூல்ஸ் ஆஃப் ரூல்ஸ் அது மாதிரி ஒண்ணு இருக்குது, அதெல்லாம் வந்து நீங்க படிச்சு தான் போட்டுருக்காங்க. இந்த கப்பல் துறை என்பது வந்து ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு துறையா தான் இருக்குது, ஏன்னா நம்ம பெரும்பாலும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மட்டும் அதை பார்த்துட்டு மற்றபடி நம்மளுக்கு தெரியல பாருங்க. அது பார்க்க சுலபமா இருக்கு, ஆனா இஸ் கொஞ்சம் நுணுக்கமானது, கொஞ்சம் டீட்டெயிலா படிக்கணும். சரிங்க கேப்டன், இந்த துறைக்கு வரதுக்கு அடிப்படை தகுதி கல்வி என்ன இருக்க வேண்டும்? இப்பொழுது எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்பிஎம் இல்லைனாக்க எஸ்டிபிஎம்ல அட்லீஸ்ட் கொஞ்சம் ஆங்கிலம், கணிதம், பிசிக்ஸ், சயின்ஸ் சப்ஜெக்ட் சொல்லிட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிறப்பான தேர்ச்சி இருக்கும். அப்புறம் மலையிலும் சிறப்பான தேர்ச்சி இருக்கும், இங்க காலேஜ் ஜாயின் பண்றது இதெல்லாம் வந்து சிறப்பான தேர்ச்சி தான் எடுப்பாங்க. பிகாஸ் நீங்க அதில் ஜாயின் பண்ணிட்டு திடீர்னு மேத்தமெட்டிக்ஸ் அதெல்லாம் தெரியணும்னா ரொம்ப கஷ்டம், பிகாஸ் அங்க நிறைய கல்குலேஷன், அப்புறம் வந்து கிளைமேட்டாலஜி அதெல்லாம் படிக்கும்போது நிறைய கல்குலேஷன், அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கணிதம் பிசிக்ஸ் ரொம்ப முக்கியமான அடிப்படை தகுதி. எஸ்பிஎம் பிறகு வரலாங்களா இல்ல எஸ்டிபிஎம் படிக்கணுமா? எஸ்பிஎம் ஸ்ட்ராங்கான கிரெடிட் லான்ச் தான் போலாம், இல்லைனாக்க எஸ்டிபிஎம் இருந்தா போலாம். சரி, அதுக்கு பிறகு அவங்க எங்க போய் படிப்பாங்க? இதை மலேசியால பொறுத்துக்கிட்டீங்கன்னா அகாடமி லவ் மலேசியா ஒரு இடம் இருக்குது, அங்க போயிட்டு காலேஜ்ல அப்ளை பண்ணலாம். மரீன் இன்ஜினியரிங்க்கு உங்கோமா பாலிடெக்னிக் இருக்கு, அங்கேயும் படிக்கலாம், அது ரெண்டு இடத்துல படிக்கலாம். மற்றபடி சிங்கப்பூர்ல சிங்கப்பூர் பாலிடெக்னிக் அங்க நீங்க படிக்கலாம். மற்றபடி இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, வேற வேற இடத்துல காலேஜ்லாம் இருக்குது. ஆக இப்ப நம்ம அடிப்படை தகுதிகளை பார்த்து விட்டோம். சரி, அதுல என்னென்ன துறைகள் இருக்கு? இப்ப இந்த கப்பல் துறையில வந்துட்டு என்னென்ன மாதிரி வேலை அவங்க செய்வாங்க? இப்ப முக்காவாசி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ண போறாங்கன்னாக்கா இந்த துறைக்கு கம்பெனிஸ் லைக் எம்ஐசி, அப்புறம் என்ஓஎல், அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி மலேசியால எடுத்துட்டீங்கன்னா ஒரு 20-30 ஷிப்பிங் கம்பெனி இருக்கு, அவங்க என்ன செய்வாங்க, அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. பிகாஸ் ஒரு இண்டிவிஜுவலா அந்த இந்த கோர்ஸ் படிக்கணும்னாக்கா ஒரு 70,000 வெளியும், அது மிகப்பெரிய காசு. அதனால என்ன செய்வாங்க, முக்காவாசி இந்த ஷிப்பிங் கம்பெனி என்ன செய்வாங்க, அவங்க வந்து நிறைய கப்பலுங்க இருக்கும் அவங்ககிட்ட, ஒரு பெரிய பெரிய கப்பலுங்க, அந்த கப்பலுங்களுக்கு ஆபீசருங்க தேவைப்படும் போற போற நிமிஷம். பிகாஸ் ஒரு ஆபீசர் வந்து தேர்ட் ஆபீசரா இருக்கிறதே இல்லை, பிகாஸ் அவங்க வந்து அவங்களோட பீரியட் முடிஞ்சோடனே செகண்ட் ஆபீசரா போவாங்க, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆபீசர், அப்புறம் மாஸ்டர், அது மாதிரி ட்ரைனிங். ஸோ 3 வருஷம் நீங்க வந்து ஆபீசர் கேடட்டா ட்ரெயின் பண்ணும், 3 வருஷத்துக்கு ஆபீசர் கேடட்டா ட்ரெயின் பண்ணி முடிஞ்சிட்டு அப்புறம் 1 வருஷம் நீங்க வந்து காலேஜ்ல படிக்கணும், அது வந்து டிப்ளமா இன் நாட்டிகல் சயின்ஸ்னு ஒரு காலேஜ் இருக்கு, அந்த அந்த காலேஜ் முடிச்சுட்டு இந்த எக்ஸாமினேஷன், செகண்ட் ஆபீசர்ஸ் எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு தென் யூ பி ப்ரோமோட்டட். நீங்க ப்ரோமோட் பண்ணி முடிஞ்சோடனே தென் கப்பலில் போய் திருப்பி வரும், 3 வருஷம் சேர் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்க சீ டைம் ஏரோப்ளைன் பைலட்ல பாருங்க, அந்த ஏர் டைம் கொலெக்ட் பண்ணாங்க, அதே மாதிரி சீ டைம்னு சொல்லுவோம், அதை நீங்க வந்து நேரா அந்த கப்பல்லேயே சேல் பண்ணி கொலெக்ட் பண்ண டைம் கொலை பண்ணி திருப்பி காலேஜ் வரும். சரி, அப்ப உங்களுக்கான அடிப்படை முதல்ல ஒரு துறையில சேர்ந்தவொன்னா அவங்களுக்கான சம்பளம் எவ்வளவு இருக்கும்? ஆபீஸர் கேரியரா ஜாயின் பண்ணாக்கா ப்ராபலி 500-600 வெளி ரிங்கே தான் கொடுப்பாங்க, பிகாஸ் சாப்பாடு கொடுக்குறாங்க, தங்க இடம் இருக்குது, உங்களுக்கு ஒரு தனி ரூம் இருக்கு, உங்களுக்கு தனி இடம் இருக்கு, அப்புறம் ட்ரைனிங், நீங்க ட்ரைனிங் பிகாஸ் உங்களுக்கு வந்து இந்த பொறுப்புரிஞ்சி இல்லாதனா கேரட் நீங்க அந்த ட்ரைனிங்னால உங்களுக்கு சம்பளம் குறைவா இருக்கும். தேர்ட் ஆபீசரா ஜாயின் பண்ணினாக்கா உங்களுக்கு சம்பளம் வந்து இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4,000-5,000 ரிங்கே மலேசியா கம்பெனில, பட் சிங்கப்பூர் கம்பெனிலாம் போனீங்கன்னா வெளியூர்ல கம்பெனி அவரேஜ் ஒரு $3,000, அது வந்து தேர்ட் ஆபீஸர், அப்புறம் செகண்ட் ஆபீசருக்கு $5,000 கிடைக்கும், அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆபீசருக்கு 7,000, மாஸ்டர் எல்லாம் எடுத்துக்கிட்டேனாக்க ஒரு $15,000 வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க, 10-15,000. கேப்டன் பொறுப்புல இருக்கீங்க, கேப்டன் பொறுப்பு வந்து என்ன ஆபீசர் சொல்லுவாங்க? அதுதான் ஹையஸ்ட், அதான் ஃபர்ஸ்ட் ஆபீசர்லாம் தாண்டி வந்து எல்லாம் தாண்டி, பிகாஸ் நீங்க வந்து கேடட், அப்புறம் தேர்ட் ஆபீசர், செகண்ட் ஆபீசர், ஃபர்ஸ்ட் ஆபீசர், அப்புறம் வந்து மாஸ்டர், அதான் கேப்டன். ஆக உயர்ந்த நிலையில கப்பல் துறையில கேப்டன் தான். சரி, வேற இது கீழ மற்ற என்னென்ன துறைகள் அவங்க இருக்கு? இதுக்கு பிறகு நீங்க இது கேப்டன் ஆசல், இப்ப என்னை பொறுத்து என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க நான் வந்து 15 வருஷம் என்னோட கடல்ல ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து கடையில இருந்து மாசம் 15 வருஷம் அனுபவம் உங்களுக்கு. 15 வருஷம் ஓகே. நான் வந்து அதுக்கு முடிஞ்ச நினைச்சேன் கேப்டன் ஆகிட்டு ஒரு 2 வருஷம் தான் சேல் பண்ண கேப்டன். அப்புறம் பார்த்து இதுலயே இருந்தா அப்புறம் அதனால ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்துட்டு என்ன செஞ்சோம் ஆபரேஷன்ஸ் கேப்டன் நிர்வாகத்துறையில வந்து நிர்வகிக்கிறதுக்கு நிர்வகிக்கு ஆபீஸ் வந்துட்டேன். சோ ஆபீஸ்ல வந்துட்டு அலுவலகத்துக்கு வந்துட்டு போர்ட் கேப்டனா சேர்ந்த ஒரு கம்பெனியில. சோ இன்னொரு கம்பெனி போர்ட் கேப்டனா சேர்ந்து என்ன செய்யுது அவங்களுக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது கப்பை எங்க போறது இந்த கார்கோ எங்க போய் லோட் பண்றது என்னென்ன வாய்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி. சோ நாங்க வந்து ஆபீஸ்ல இருந்து மேனேஜ் பண்ணுவோம் கப்பல். முன்ன வந்து கப்பல் ஒரு கப்பல் வந்து ஒரு ஒரு கப்பல் நீங்க செலுத்துவீங்க. ஆனா இப்ப வந்து வெளியிருந்து ஆபீஸ்ல இருந்து இப்ப எங்க கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா போன கம்பெனில வந்து 15 கப்பல் இருந்துச்சு. சோ 3-4 போர்ட் கேப்டன் என்ன செய்வோம் ஓகே நீங்க வந்து 3 கப்பல் இன்சார்ஜ் பண்ணீங்க நீங்க 3 கப்பல் இன்சார்ஜ் பண்ண மாதிரி மாத்தி மாத்தி இன்சார்ஜ் பண்ணி செய்வோம். சோ அதனால எங்களுக்கு எங்க கீழே வந்து 3 கப்பல் இருக்கு. ஓகே நான் வந்து 3 கப்பல் வந்து எப்படி எந்தெந்த ஊருக்கு போனது அந்த மாதிரி அதுலேயே ஆபரேஷன்ஸ் வேலை இருக்கு. அப்புறம் சார்ட்டரிங் வேலை இருக்கு. சார்ட்டரிங் வந்து பிசினஸ் கப்பலுக்கு பிசினஸ் தேடுறது அப்புறம் புது புது கான்ட்ராக்ட் செய்யறது அந்த மாதிரிலாம் இருக்குது. மற்றபடி அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி வேலை பிடிக்கலனாக்கா அதுல இன்சூரன்ஸ் வேலையும் இருக்கு. கப்பல் துறை இன்சூரன்ஸ் அதையும் நீங்க செய்யலாம். இல்லைனாக்கா அதுவும் வேணா நான் வந்து மரீன் டிபார்ட்மெண்ட் ஒரு துறைமுகத்துல வந்து என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் செட் பண்ணுவாங்க அந்த ஆபீஸ்ல இப்ப வேலை செய்யலாம். நிறைய வேலைங்க இருக்கு. மத்தபடி போர்ட்ல ஹார்பர்ல வேலை செய்யலாம். நீங்க வந்து இதுல படிக்கிறவங்க அரசாங்கத்திலயும் வேலை செய்யறாங்க. வேலை செய்யலாம் அரசாங்கத்திலயும். அரசாங்கத்துல இருந்து ஹார்பர் இந்த இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஜொஹா போர்ட் இல்லனாக்கா போர்ட் கிளைம் போர்ட் அத்தாரிட்டி அது மாதிரி போர்ட் அத்தாரிட்டி இருக்கா அதுல நீங்க வேலை செய்யுங்க. இந்த ஃபார்வர்டிங்க்கும் இதுக்கும் என்ன வேறுபாடு? ஓகே ஃபார்வர்டிங் சொல்றது வந்து நீங்க சொன்னீங்க கண்டெய்னர் ஏத்துறது. சோ இப்ப வந்து நீங்க வந்து ஒரு ஜாமா லெஸ்ஸே வீட்டுல இருந்து ரோத்தனை கொண்டு போறீங்க. சோ கண்டெய்னர் எடுத்து கொண்டு போறீங்க. சோ நீங்க கொண்டு எடுத்து நீங்க வந்து ஒரு ஃபார்வர்டிங் ஏஜென்ட் தான் பாக்கணும். அவங்களுக்கு தான் தெரியும் இந்த கண்டெய்னர் வந்து எந்த பேப்பர் ஒர்க் கிளியர் பண்ணணும் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் அந்த கிளியரன்ஸ் இதெல்லாம் பண்ணணும்னு. சோ அவங்க என்ன செய்வாங்க அவங்க தான் அந்த பேப்பர் எல்லாம் செஞ்சுட்டு வீட்டுல வந்து ஜாமான ஸ்டக் பண்ணி கொண்டாந்து போட்டோட வச்சிருவாங்க. அவங்க வேலை அதுல முடிஞ்சு அதுதான் ஃபார்வர்டிங் ஏஜென்ட் வேலை. ஆனா அங்க இருந்து கப்பல் எடுத்து துறைமுகத்தில் உள்ளவங்க செய்யற வேலை தான். வேலை வாய்ப்புகள் முதல்ல சொன்னீங்க. எதிர்காலத்துல வேலை வாய்ப்புகள் தொடர்ந்து எப்படி இருக்கும் இந்த துறையில? இந்த துறை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா டேங்கர் இல்லைனாக்கா எல்லா துறையிலும் தண்ணி கப்பல் வந்து வேலை குறையாது. எனக்கு கப்பல் சரக்குகள் மூவ் பண்ணணும். சாமானுங்க வந்து ஒரு ஊர்ல இருந்து ஊருக்கு போய் ஆகணும். நீங்க வந்து இப்ப டெவலப்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா எல்லா தொகுதியிலையும் நிறைய டெவலப் பண்ணதுனால நீங்க வந்து அடைக்கல இந்த பொருள்களை வந்து ஏரோப்ளைன்ல கொண்டு போக முடியாது இல்ல லோரியில கொண்டு போக முடியாது. மேபி மலேசியா உள்ளுக்கே செய்யலாம். ஆனா மத்தபடி வெளியூருக்கு எக்ஸ்போர்ட் பண்ற ஜாமான் வந்து யூ ஹேவ் டு யூஸ் இந்த மோட் ஆஃப் ஷிப்பிங். அதுதான் செஞ்சாங்க. அதனால வேலை வாய்ப்புகளுக்கு பஞ்சம் இல்ல. பஞ்சம் நிறைய இருக்கு. ஆனா படிச்சிருக்கணும் படிச்சிருக்கணும். இன்னொன்னு வந்து உங்களுக்கு அந்த டிட்டர்மினேஷன் வேணும். இதாக்க ரொம்ப பேர் என்ன செய்யறாங்க இந்த இதுல ஜாயின் பண்ணிட்டு கடலுக்கு போனோன்னு சீசிக்னு ஒரு பாதியில வந்துருவாங்க. அதனால தாங்க முடியாம ரொம்ப பேர் ரிசைன் பண்ணிடுறாங்க. அதுதான் அதையும் முதல்ல நம்ம உடல்நிலை ரொம்ப முக்கியம். கண்ணாடி போடக்கூடாது. சரிங்க. அப்ப வேலை வாய்ப்புகள் சவால்கள் என்ன இருக்கும் இந்த துறையில? என்ன சேலஞ்சஸ் அவங்க எதிர்நோக்கணும்? டிட்டர்மினேஷன் வேணுங்க. படிக்கணும் பாஸ் பண்ணணும் அப்படின்னு டிட்டர்மினேஷன் ரொம்ப வேணும். நான் வந்து இந்த துறைக்கு வரணும்னாக்கா நான் வந்து கஷ்டப்பட்டு படிச்சு படிக்கலன்னா நீங்க அதே பதவியில இருப்பீங்க. சோ உங்களோட ஜூனியர்ல என்ன செய்வாங்க படிச்சு பாஸ் பண்ணி மேல போயிருவாங்க. சோ அதனால தென் நீங்க வந்து கஷ்டப்பட்டு படிச்சு அந்த எவ்ரி எக்ஸாமினேஷன் படிச்சு பாஸ் பண்ணணும். அப்பதான் நீங்க கெத்தன முடியும் இல்லைன்னா கண்டிப்பா. சரி. இன்னொன்று வந்து இந்த துறையில இப்ப நீங்க கப்பல்ல போயிட்டீங்கன்னா ஒரு மாதம் அல்லது 2 மாதம் வந்து குடும்பத்தெல்லாம் விட்டு புரிஞ்சு இருக்கணும். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? 1 மாசம் 2 மாசம் 6 மாசம் 6 மாதம் வந்து நீங்க வந்து ஃபேமிலி விட்டு இருக்கணும். சில மாணவர்கள் என்ன செய்யறாங்க செகண்ட் ஆபீசர் ஆனால் கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு ஃபேமிலி விட்டு போனோம்னா அவங்களால இந்த வாய்ப்பு என்ன செஞ்சு தரைக்கு வந்து தரையில வேலை செய்யறாங்க. ஆனா செகண்ட் ஆபீசரா வந்து தரையில வந்தாலும் வேலை இருக்குது. வேலை இல்லைன்னு இல்லை வேலை கிடைக்கும். ஆனா பெரிய பதவியை போக முடியாது. கேப்டனா இருந்து வந்தாக்கா நீங்க பெரிய பதவிக்கு மேல போகலாம். கார்பரேட் லெவல் இந்த மாதிரி போய் செய்யலாம். பட் செகண்ட் ஆபீசரா இருந்து வந்துட்டு இல்ல ஃபர்ஸ்ட் ஆபீசரா வந்துட்டாலும் நீங்க வந்து பல துறையில வேலை செய்யலாம். சரி. இப்ப கப்பல்ல போய் கொண்டு இருக்கிற பொழுது கப்பல்ல பணி செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது அங்க என்னென்ன சவால்கள்? தண்ணி கப்பல்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சில சமயம் வின்டர் மான்சூன் சொல்லுவாங்க அது வந்து குளிர்காலம் வந்து கடலில் கொந்தளிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். சோ அந்த சமயத்துல வந்து நீங்க ஒரு வாய்ஸ் பிளான் பண்ணும்போது நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பிளான் பண்ணணும். டியூரிங் இந்த மாதிரி மண்ணில் வந்து எங்கிட்ட போனாக்கா நீங்க என்னென்ன மாதிரி வெதர் எல்லாம் எடுத்துக்கணும். அதுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து கம்ப்யூட்டரைஸ்னால நிறைய சேட்டலைட் மூலியமா எங்களுக்கு வார்னிங் நிறைய வார்னிங் வரும். ஐஸ் வார்னிங்ஸ் அந்த மாதிரி அட்லாண்டிக் ஓஷன்ல போகும்போது ஐஸ் வார்னிங் வரும், அப்புறம் பசிபிக் ஓஷன்ல போகும்போது வெதர் வார்னிங் நிறைய வரும். அதனால எங்களுக்கு சேலஞ்சஸ் என்னன்னாக்கா அந்த பேசேஜ் பிளான் வந்து ஒழுங்கா பண்றது. சரி, இப்ப சில சமயம் நீங்க போறப்ப அந்த திமிங்கலங்கள் இதெல்லாம், திமிங்கலம் வந்து ரொம்ப சின்னது, கப்பல் வந்து ரொம்ப பெருசு, நிறைய கூட்டமா வந்திருக்கு, அது மாதிரிலாம் அதெல்லாம் திமிங்கலம் அதெல்லாம் வந்து. சரி, இப்ப இந்த ஐடன் வேலை கூட சொல்றோம், ரொம்ப சோமாலிய கடற்கொலை, ரொம்ப அந்த மாதிரி அனுபவம் எதுவும் இருக்குங்களா? அது நான் அந்த அனுபவப்பட்டதில்லை, பட் அது வந்து கொஞ்சம் மோசமானதுங்க, பிகாஸ் அது வந்து ஒரு பெரிய பிசினஸ் மாதிரி இப்ப நடக்குது. இப்ப நம்ம கப்பல் கூட ஒரு ரெண்டு மூணு கப்பல் புடிச்சிருந்தாங்க, அப்புறம் அதுக்கு விட்டுட்டாங்க. சோ இதுவும் ஒரு பெரிய சவால் தானே? அது ஒரு பெரிய சவால் வந்து நம்ம நாட்டு கப்பல் போயும்போது அங்க போகுது. இந்த எம்ஐசி எடுத்துக்கிட்டாங்க, ரெண்டு கப்பல், ரெண்டு எம்ஐசி கப்பல் மாட்டிக்கிட்டு அவங்க நிறைய காசு கட்டினாங்க. பட் அது வந்து ரொம்ப, பிகாஸ் அந்த கப்பல் வந்து அவனுங்க வந்து என்ன செய்யறாங்க நமக்கு யாருக்கும் தெரியாது. கொஞ்சம் இது வந்து ரொம்ப காலமா இருக்கா இல்ல இப்ப? ரொம்ப காலமா இருக்கு, ரொம்ப காலமா இருக்கு, ரொம்ப காலமா இருக்கு. ஆனா அவ்வளவு பெரிய பிசினஸா இல்ல, இப்ப வந்து ஒரு பிசினஸ் மேன், அது வந்து ஒரு வியாபாரம் ஆகிட்டாங்க. சரி, ஆக அதுவும் ஒரு சவால் தான், ஒரு பெரிய சவால். இதுல என்ன நன்மை கிடைக்குன்னா, நீங்க நல்ல வருமானம், அது ஒண்ணு. பிகாஸ் இப்ப உள்ள தரையில நம்ம வேலை கிடைக்கும், இந்த வேலை வாய்ப்புகள்ல நல்ல வருமானம் இருக்கு. ஃப்ரீ ஆஃப் டாக்ஸ், வரி விலக்கு, வரி இல்ல, நம்மளுக்கு டாக்ஸ் ஃப்ரீ கட்டுறோம். நிறைய போனஸ் கிடைக்கும். மற்றபடி உடனடி பதவி, நீங்க பரீட்சையில பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா உடனே உங்களுக்கு பதவி கொடுத்துருவாங்க. வெளிநாடுகளுக்கு போன மாதிரி இருக்கும், பார்த்த மாதிரி இருக்கும். நீங்க வந்து ஏர்லைன்ல காசு கட்டி போக வேண்டியது, நீங்க அடிக்கடி ஊருக்குலாம் போனீங்க, பார்த்த மாதிரி இருக்கும். லீவ் வந்தாக்க லாங் லீவ், ஃபேமிலியா இருக்கலாம், லாங் லீவ் ஒரு மூணு மாசம் நாலு மாசம், ஆறு மாசம் கட்டல வந்து, அப்புறம் ரெண்டு மாசம் மூணு மாசம் லீவ் இருக்கு. சோ நீங்க நினைத்து ஒரு இப்ப வெளியூருக்கு போறோம் அப்படிங்களா, நம்மளும் இந்த கடப்பிதழ் பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு தான் போனோங்களா, இல்ல அது எப்படி? நீங்க இந்த கப்பல்ல ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு என்ன செய்வாங்க, உங்களோட பாஸ்போர்ட், உங்களோட டிஸ்சார்ஜ் புக் ரெண்டும் எடுத்து வச்சுக்கோங்க. சோ எவ்ரி இந்த கப்பல் வந்து ஒரு ஒரு ஒரு துறைமுகத்துக்கு போனோடனே அங்க இருந்து கஸ்டம்ஸ் இமிகிரேஷன் ஆபீசர் வந்து அவங்க வந்து நீங்க சாப் பண்ணி உங்களுக்கு விசா கொடுப்பாங்க, அதை எடுத்துட்டு தான் நீங்க வெளியே போக முடியும். ஆனா நீங்க பாஸ்போர்ட்ல எடுத்துட்டு போன அவசியம் இல்ல, அந்த விசா மாதிரி ஒரு கார்டு இருக்கும். இப்ப நம்ம வெளியூருக்கு போறவங்களுக்கு நீங்க போறதுக்கு அது வேறுபாடு, நம்ம போனாக்கா பாஸ்போர்ட் எடுத்து போயிட்டு சாப் ஊத்தி விசா எடுக்கணும். ஆனா தண்ணி கப்பல்ல வந்து அந்த பாஸ்போர்ட்ல வந்து ஏஜென்ட் வச்சிருப்பாங்க, யார்ட்ட கொடுக்க மாட்டாங்க. தென் விசான்னு ஒரு சின்ன ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க, நீங்க எடுத்துட்டு நீங்க எல்லாம் போய் சுத்தி பத்திரம். ஆனா ஒரு குறிப்பிட்ட நாள், ரெண்டு நாளுக்கு கப்பாங்க இருக்கா, ரெண்டு நாளுக்கு போயிட்டு வந்துடணும். மற்றபடி நீங்க உங்களுக்கு டியூட்டி இருக்கு கப்பல்ல, லோட் பண்ணும்போது கப்பல் லோட் பண்ணுவாங்க, டிஷார்ஜ் பண்ணுவாங்க. சோ நீங்க வந்து கப்பல் இருக்கணும். ஆக இந்த முதல்ல நம்ம இந்த அகாடமியில் அவர் மலேசியா சொன்னோம், அதான் அந்த படிக்கிறதுக்கான இடம். இதுல சேர்றதுக்கு வந்து எப்பொழுதும் வாய்ப்பு இருக்கு, இல்ல வந்து சில இன்டேக் இருக்கு, ஒரு வருஷத்துல ரெண்டு இன்டேக் எடுப்பாங்க. இப்ப நம்ம ரெண்டு இன்டேக் நினைக்கிறேன், அது வந்து மேபி பிகினிங் ஆஃப் தி இயர் ஒன்னு, அப்புறம் டுவர்ஸ் மிரல் ஆஃப் தி இயர், ரெண்டு இன்டெக் இருக்கு. சிங்கப்பூர்லயும் சேம், ஒரு ரெண்டு ரெண்டு இன்டெக் தான். அவங்க அந்த இணைய பக்கத்துல போய் பார்த்தா தெரிஞ்சு. சரிங்க கேப்டன் மன்மோகன், இதுவரை இந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு துறை, இந்த கப்பல் துறை, கடல் சார் துறை, அதை பற்றிய விரிவான விளக்கத்தை அளித்ததற்கு நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அடுத்து இந்த கப்பல் துறையிலே பயின்று வரும் மாணவர் திரு மோகனை நாம் சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம், என் பேர் மோகன் கனாபிலங்குவன். நான் வந்து டிப்ளமா இன் மெரின் இன்ஜினியரிங் படித்தேன். இந்த கோர்ஸ் வந்து நான் அப்ப எஸ்டிஎம் சின்ன ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் செஞ்சேன் டெய்லர்ஸ் காலேஜ்ல. அந்த ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நான் வந்து இந்த கோர்ஸ்க்கு செஞ்சிருந்தேன், டிப்ளமா இன் மெரின் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் வந்து நான் அலாம் திருங்கானூர்ல செஞ்சேன். அலாம் பாத்துக்கிட்டீங்கன்னா, அலாம் வந்து அகாடமி லவ் மலேசியா. அகாடமி லவ் மலேசியா வந்து ரெண்டு கேம்பஸ் இருக்கு, ஒன்னு வந்து அலாம்லாக்கா இருக்கு, ஒன்னு வந்து அலாம் பத்ராக்கி. நான் படிச்சது வந்து அலாம் பத்ராக்கி, பத்ராக்கி வந்து திருங்கானூர்ல இருக்கு. அலாம் பாத்துக்கிட்டீங்கன்னா, யாரு அலாம்லாக்கா இருக்காங்க அவங்க வந்து நேவிகேஷன் கேடட், அண்ட் அலாம் திருங்கானூர் வந்து என்ஜினியரிங் கேடட். அப்படின்னா வந்து அலாம் திருங்கானூர் உள்ள கேரட்ஸ் வந்து டிப்ளமா இன் மெரின் இன்ஜினியரிங் செய்வாங்க, அண்ட் அலாம் மலாக்கா உள்ள கேரட்ஸ் வந்து டிப்ளமா இன் நாட்டிக்கல் ஸ்டடி செய்வாங்க. அங்கதான் வந்து மெயின் கேம்பஸ்ல அலாம் மலாக்கா. இந்த கோர்ஸ் வந்து 3.5 இயர்ஸ்க்கு செஞ்சிருந்தேன், டிப்ளமா இன் மெரின் இன்ஜினியரிங். இப்போ வந்து இந்த கோர்ஸ் சிலிபஸ் வந்து குறைச்சிட்டாங்க, 3 இயர்ஸ்க்கு குறைச்சிட்டாங்க. ஸோ இந்த 3.5 இயர்ஸ் வந்து இன்க்ளூட் நார்மல் கிளாசஸ் ட்ரைனிங் அண்ட் ஆல்சோ பிராக்டிக்கல் ட்ரைனிங். பிராக்டிக்கல் ட்ரைனிங் வந்து நான் 6 மந்த்ஸ் ட்ரைனிங் போயிருந்தேன், ஆன்போர்ட் ட்ரைனிங். அப்படின்னா வந்து ஆன்போர்ட் ஷிப் 6 மந்த்ஸ் ட்ரைனிங் செஞ்சிருந்தேன். இந்த கோர்ஸ் சேர்ந்ததுக்கு நான் வந்து எஸ்டிஎம்ல வந்து கிரெடிட்ஸ் இருக்கணும், கிரெடிட்ஸ் இங்கிலீஷ்ல கிரெடிட் இருக்கணும், மேத்ஸ்ல கிரெடிட் இருக்கணும், பிசிக்ஸ்ல மேத்ஸ்லயும் அட்மேத்ஸ்லயும் கிரெடிட்ஸ் இருக்கணும். மித்தபடி பாத்தீங்கன்னா, பிசிக்கலி யூ மஸ்ட் பி ஸ்ட்ராங் அண்ட் ஆல்சோ மென்டலியா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா வந்து நீங்க வந்து சிக்ஸ் மந்த்ஸ் உங்க ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு நீங்க சேலிங் போயிங்க. சோ உங்களுக்கு வந்து அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்தும் இருக்கணும், பிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் பார்த்தது மென்டல் ஸ்ட்ரென்த்தும் இருக்கணும். இப்போ வந்து லேட்லி வந்து லேடிஸும் இருக்கிறாங்க, கேர்ள்ஸும் அப்ளை பண்ணலாம் இந்த ப்ரோக்ராம்க்கு. டிப்ளமா இன் மரீன் இன்ஜினியரிங் வந்து மெயின்லி மரீன் என்ஜினியர்ஸ். மரீன் என்ஜினியர்ஸ்னா வந்து என்ஜினியர்ஸ் தட் வில் பி ஒர்க்கிங் ஆன் போர்ட் ஷிப். அப்படின்னா வந்து ஷிப்போட மிஷினரி பத்தி. ஸோ ஷிப்போட மிஷினரி பாத்தீங்கன்னா வந்து ஷிப்ல வந்து ஒரு என்ஜின் ரூம் இருக்கு, அது இந்த பிஹைண்ட் பார்ட் ஆஃப் த ஷிப். ஸோ இந்த என்ஜின் ரூம்ல வந்து நிறைய மிஷினரி இருக்கு, ப்ரொபல்ஷன் மிஷினரி இருக்கு, கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ற மிஷினரி இருக்கு, அப்புறம் எண்ணெய் சுத்தம் பண்ற மிஷினரி இருக்கு, அப்புறம் ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ற மிஷினரி இருக்கு, காற்ற கம்ப்ரஸ் பண்ற மிஷினரி இருக்கு. ஸோ இந்த மிஷினரி பத்தி எல்லாம் இந்த கோர்ஸ்ல சொல்லி கொடுப்பாங்க. இப்போ என் பேட்ச்ல பாத்தீங்கன்னா வந்து மெஜாரிட்டி வந்து இந்தியன்ஸ் தான். ஸோ இப்போ வர பேட்ச்ல கூட இந்தியன்ஸ் இருக்காங்க. இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து இந்தியன்ஸ் ஃப்ரம் மலேசியாவே இருக்காங்க. அவுட் ஆஃப் அபவுட் 250 வந்து ஒரு 30 இந்தியன்ஸ் இருக்காங்க, மலேசியன் இந்தியன்ஸ். அண்ட் ஆல்சோ இந்தியன்ஸ் ஃப்ரம் இந்தியா கூட இருக்காங்க அங்க. இந்த தொழில் வந்து ஃபுல்ஸ் இல்ல. இந்த தொழில் பத்தி தெரிஞ்சதுன்னா நீங்க ஆன்லைன்ல போய் செக் பண்ணிக்கலாம். இந்த தொழில் பத்தி என்னென்ன வேலை செய்வீங்க அதெல்லாம் வந்து நீங்க இன்டர்நெட்ல செக் பண்ணிக்கலாம். இந்த தொழில ஜாயின் பண்றதுன்னா மேக் ஷூர் யூ ஆர் ரியலி மென்டலி ப்ரிப்பேர்ட். ஆனா வந்து நீங்க 6 மாசம் 7 மாசம் ஃபேமிலி விட்டுட்டு வருவீங்க. அண்ட் தென் வென் யூ கோ ஃபார் யுவர் இன்டர்வியூ மேக் ஷூர் யூ ஆர் வெரி வெல் ட்ரெஸ். அண்ட் இன்டர்வியூக்கு வந்து நல்ல இம்ப்ரெஷன் கொடுங்க. இந்த தொழில் வந்து நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா கண்டிப்பா நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கு, கிரேட் ஃபியூச்சர் இருக்கு. மாணவர் வந்து இந்த தொழில் வந்து தாராளமா சேர்ந்து எடுக்கும். நன்றி, வணக்கம். விளம்பர தகவலை உங்களுக்காக கொண்டு வரும் நிறுவனம் EWRF கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியம். இல்ஹாம் திட்டம் 1995 தொடங்கி கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியத்தால் செயல்படுத்தப்பட்டு வந்த அக்னாலேஜ் அ பிரைட் சைல்ட் என்ற செயல் திட்டம் கடந்த ஆண்டு தொடங்கி மலேசிய சமூக கல்வி அறவாரியத்தின் சமூக செயல் முனைப்பு நடுவத்தால் தத்தெடுக்கப்பட்டு ப்ராஜெக்ட் இல்ஹாம் என்ற பெயரில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. 6ஆம் ஆண்டு UPSR தேர்வில் தமிழ் பள்ளி மாணவர்கள் அடையும் தேர்ச்சி நிலை இன்று சிறப்பாக உயர்ந்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் 500 மேற்பட்டோர் 7A பெறுகின்றனர். இவர்கள் இந்திய சமூகத்தின் நம்பிக்கை நட்சத்திரங்கள் ஆவர். ஆனால் இவர்களுள் பலர் இடைநிலை பள்ளி பருவத்தில் கல்வியில் எதிர்பார்த்த வெற்றியை அடைவதில்லை. திறமை மிகுந்திருப்பினும் இச்சிறுவர்களுக்கு சரியான வழிகாட்டலும் தூண்டுகோலும் தேவைப்படுகின்றன. அந்த தேவையை நிறைவு செய்யவே இத்திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழ் பள்ளி மாணவர்கள் கல்வியில் பெறும் சிறப்பு தேர்ச்சியை அங்கீகரித்து ஆதரித்து ஊக்குவிப்பது முன்மாதிரிகளின் வழிகாட்டுதலால் மாணவர்களிடையே உயர்ந்த எதிர்பார்ப்புகளையும் இலக்குகளையும் நிர்ணயிப்பது சமூக உணர்வும் கடப்பாடும் கொண்ட மாணவர்களை உருவாக்கும் வகையில் தலைமைத்துவம் மற்றும் வாழ்வியல் திறன் பயிற்சிகளை வழங்குவது இதுவே இந்த திட்டத்தின் தலையாய நோக்கமாகும். 2007 முதற்கொண்டு UPSR தேர்வில் 7A பெற்ற தமிழ் பள்ளி மாணவர்கள் இந்த திட்டத்தில் பங்கேற்கலாம். திறமை மிக்க 13 வயதினருக்கு உதவி நல்க ஆர்வமும் துடிப்பு மிக்க எவரும் வழி நடத்துனர்களாக பணிபுரிய விண்ணப்பம் செய்யலாம். தகுதியுள்ளவர்கள் நேர்முக சந்திப்பின் வழி தெரிவு செய்யப்படுவர். அதன்பின் பெற்றோர்களின் அனுமதியுடன் மாணவர்களுக்கு இவர்கள் அறிமுகம் செய்து வைக்கப்படுவர். வட்டார சேவை அமைப்புகள் எஸ்ட்ரோ ஆகியவற்றின் உதவியுடன் மலேசிய சமூக கல்வி அறவாரியத்தின் சமூக செயல்முனைப்பு நடுவம் இந்த திட்டத்தை ஏற்பாடு செய்கின்றது. படிவம் 1 முதல் 5 பயிலும் மாணவர்கள் இந்த திட்டத்தில் பங்கேற்கலாம். திட்டத்தில் பங்கேற்க விரும்பும் 7A பெற்ற மாணவர்கள் நிறைவு செய்யப்பட்ட படிவத்தையும் தன்னை பற்றிய விளக்க கட்டுரையையும் மலேசிய சமூக கல்வி அறவாரியத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஏற்றுக்கொள்ளப்பட்டால் 3 மாதங்களுக்கு 1 முறை 90 ரிங்கிட் கல்வி உதவி நிதியை தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு இந்த மாணவர்கள் பெறுவார்கள். மேலும் ஒவ்வொரு மாணவரும் ஒரு வழிநடத்துனருடனோ வட்டார சேவை அமைப்புடனோ இணைத்து வைக்கப்படுவார்கள். அது மட்டுமின்றி இந்த மாணவர்கள் தங்களின் தவணை தேர்வு முடிவுகளை எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஆண்டுதோறும் நடத்தப்படும் தலைமைத்துவ மற்றும் வாழ்வியல் திறன் முகாம்களில் தவறாது பங்கேற்க வேண்டும். முகாம்களின் போது பயில்திறன்கள், கால மேலாண்மை, தொடர்பாற்றல், சிந்தனை திறன், திட்ட மேலாண்மை முதலிய திறன்கள் மேம்பாட்டு பட்டறைகளில் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். பள்ளியில் போதிக்கப்படாத தலைமைத்துவ மற்றும் வாழ்வியல் திறன்களை கற்றுக்கொள்ளவும் இந்த முகாம்கள் வாய்ப்பளிக்கும். இது தொடர்பான மேலதிக விவரங்களுக்கு 03-238-12-002 00002 என்ற எண்களில் திரு பூபாலன் அவர்களை தொடர்பு கொள்ளலாம். மேலும் 1995 ஆண்டு தொடங்கி 2003 ஆண்டு வரை கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியம் செயல்படுத்தி வந்த ABC திட்டத்தில் இணைந்துள்ள மாணவர்களை மீண்டும் ஒன்று திரட்ட நாங்கள் எண்ணம் கொண்டுள்ளோம். எனவே அந்த திட்டத்தில் பங்கு கொண்ட மாணவர்கள் EWRF நிறுவனத்தை 03-26-93-46-71 அல்லது 03-26-93-46-72 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு விவரங்களை வழங்கும்படி கேட்டுக் கொள்கின்றோம். பயன்தரும் இந்த திட்டத்தில் பங்கு பெறுவோம். உயர்வை நோக்கி நமது எதிரான சமுதாயத்தை உயர்த்துவோம். இந்த விளம்பர தகவலை உங்களுக்காக கொண்டு வந்த நிறுவனம் EWRF. நிகழ்ச்சியிலே அடுத்து காப்புறுதி என்றால் என்ன, அதன் பயன்கள் யாவை, காப்புறுதியை பெறுவதற்கு அல்லது வாங்குவதற்கு எப்படி திட்டமிடுவது, இவை பற்றி விளக்குகிறார் புருடென்ஷியல் காப்புறுதி ஆலோசகர் உஷா. வணக்கம். இன்சூரன்ஸ்னா வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி ஒரு ஒப்பந்தம். அப்படின்னா அவங்க வந்து எனக்கு எதுவும் ஒன்று ஆனா ஒரு தொகை வந்து என் குடும்பத்துக்கு போய் சேர்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம். உங்க வயசுக்கு நீங்க செய்யற வேலைக்கு நீங்க வந்து இந்த தொகை கட்டணும். கட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா இறப்போ இல்ல கொடூர நோய் எதுவும் வந்ததுன்னா அந்த தொகை வந்து அந்த கம்பெனி அந்த குடும்பத்துக்கு கொடுத்துருவாங்க. சோ அதுதான் ஆக்சுவலி ஒரு கான்ட்ராக்ட், ஒரு இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட். ஆனா இப்ப வந்து அது பல விதமா இருக்கு. நான் முந்திலாம் வந்து போய் இறந்தா தான் உங்களுக்கு இவ்வளவு காசு கிடைக்கும் அப்படின்னு பேசுவாங்க. இப்ப அந்த மாதிரி இல்ல. இப்ப வந்து இறப்பை விட நோய்கள் அதிகமா வர்றதுனால அது பத்தி ரொம்ப இன்சூரன்ஸ் பேசுறோம். பிறகு வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன், ஒருத்தவங்க சீக்கனால ஹாஸ்பிட்டல போயிருந்தா சரியான காசு செலவு ஆகும். நம்ம சொந்த சேமிப்புல இருந்து நம்ம எடுக்காம இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சிகிச்சை எல்லாம் பெற்றிருக்கலாம். பிள்ளைங்க படிப்புக்கு கூட சேமிக்கிறதுக்கு இதுலயே செய்யலாம். அப்படின்னா அதே காசு வந்து அவங்க பேங்க்ல கட்டலாம், அதே வந்து ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கலாம். என்ன டிஃபரன்ஸ்னா பேங்க்ல கட்டினா அப்படி அவங்க அந்த தந்தை கட்டுறாங்கன்னு வச்சுக்கோமே, தந்தை வந்து இல்லனா இல்ல அவங்களுக்கு வந்து வேலை செய்ய முடியாம போயிட்டதுன்னா அந்த காசு அவங்க கண்டினியூ பண்ணி கட்ட முடியாது. இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க தந்தைக்கு அந்த நிகழ்வு ஏதோ நடந்ததுன்னா அந்த பாலிசி வந்து சொந்தமா ஃப்ரீயா ஓடும். அப்ப அந்த பிள்ளைக்கு வந்து அந்த எதிர்காலத்துல ஒரு 18-19 வயசுக்கு படிப்புக்கு காசு அங்க இருக்கும். அதான் அந்த டிஃபரன்ஸ். பேங்க்ல போடுறதுதான் இன்சூரன்ஸ் போடும். சோ அது ரொம்ப முக்கியம். முக்கியமா வந்து எதிர்பாராத விதமா எதுவும் நடந்துட்டா அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு பாதுகாப்பு. அதுதான் நம்ம கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம், யாராச்சும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வந்து வயசு குறவிலேயே இறந்துருப்பாங்க, இல்ல சீக்குனால ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதனால அவங்க குடும்பத்துக்கு பொருளாதார ரீதியில எவ்வளவு பிரச்சனைகள், படிப்பு, பிள்ளைங்க படிப்பு, இல்ல சிலர் வந்து தங்குற இடம் கூட இழந்துருவாங்க, அதெல்லாம் இருக்கு. ப்ரொடெக்ஷன் சொல்லுவோம், பாதுகாப்பு, அந்த குடும்பத்து பாதுகாப்பு, அதுதான் ரொம்ப முக்கியமா திங்க் பண்ணு. பட் இன்னொரு சைட்ல வந்து இருக்காங்க அறவே இன்சூரன்ஸ் இல்லாதவங்களும் இருக்காங்க. ஒரு ஃபேமிலி ஹெட், அந்த ஹஸ்பண்ட் அவரு தான் வேலை செய்யறவரா இருப்பாரு, ஒய்ஃப் வந்து இல்லத்தரசியா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து போதுமான கவரேஜ் இருக்காது. கவரேஜ்னா திடீர்னு அவருக்கு எதுவும் ஒண்ணு ஆனா அந்த ஃபேமிலி இன்னொரு எத்தனை மாசத்துக்கு அவங்க சேவிங்ல ஓட முடியும். அது கூட இல்லாம இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா எனக்கு எதுவும் நடக்காது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. அது எல்லாருக்கும் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா எதிர்பாராத விதமா நடந்துட்டதுன்னா பிரச்சனையாயிரும். சொந்தமா உங்களுக்கு எவ்வளவு இன்சூரன்ஸ் தேவைன்னு நீங்க கணக்கு பண்ணுனா உங்களோட மாத சம்பளம், அது சம்பளம் எடுத்து அது வருஷ சம்பளமா ஆக்கி அது வந்து ஒரு அட்லீஸ்ட் 10 வருஷம் சம்பளம் மாதிரி. ஏன்னா நீங்க ஒருத்தர் வந்து வேலைக்கு போயிட்டு நேத்து அவர் வீடு திரும்பலன்னு உங்க மனைவி வந்து உங்க சேவிங் எல்லாம் வச்சு எவ்வளவு நாள அந்த குடும்பத்தை சமாளிக்க முடியும்? சோ அதனாலதான் மினிமம் 10 வருஷம் சேலரி இருக்கணும்னு சொல்றேன். ஏன்னா அந்த 10 வருஷம் சேலரி இருந்ததுன்னா அவரால் வேலை செய்ய முடியாத சிச்சுவேஷன்ல இருந்தாவும் இல்ல அவர் உயிரிழப்புனாவும் அந்த குடும்பம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு இப்ப எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி வாழ்க்கை நடத்த முடியும். பிள்ளைங்களோட படிப்பு எல்லாம் டியூஷன்லாம் போவாங்க. இப்போ நிறைய கிளாஸஸ், டியூஷன் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ் எல்லாம் போவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு ஸ்டாப்க்கு வராமல் இருக்க, இல்லை மனைவி வேலை செய்யாமல் இருப்பாங்க, அவங்க போய் வெளியே வேலை தேட வேண்டிய சிச்சுவேஷன் இல்லை, யாருக்கிட்டையும் குடும்பத்தில் போய் கையேந்தி நிற்க தேவையில்லை. ஏன் இன்சூரன்ஸ் முக்கியம்னா அந்த இதில் தான் பார்க்கணும். அடுத்தது வந்து கொடூர நோய். கொடூர நோய்னா வந்து கேன்சர் அந்த மாதிரி, அது வந்து நீண்ட காலம் சிகிச்சை பெறணும், ரொம்ப செலவாக இருக்கும், வேலைக்கு ஒழுங்காக போக முடியாது, அதுக்கு கவரேஜ் இருக்கணும். ஏன்னா நீங்க சிறுக சிறுக சேமிச்சு வச்ச காசெல்லாம் இதுல தீந்துடுற மாதிரி ஆகக்கூடாது. இன்னொன்னு வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன். ஹாஸ்பிட்டலைசேஷன் ஒருத்தவங்களுக்கு ஃபேமிலியில யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னா உடனே பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போவாங்க, ஆனா அங்க போனா ஆயிரக்கணக்கில் செலவாகும். அது வந்து எல்லாம் உங்க சேமிப்புல இருந்து எடுக்காம இன்சூரன்ஸ் கட்டுற மாதிரி இருந்ததுன்னா பெட்டர். ஸோ நீங்க உங்களோட சேமிப்பை பாதுகாத்துக்கலாம். மாசம் ஒரு 200 வெள்ளி கட்டினா கூட நாளைக்கு ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல வந்து உங்களோட ஆயிரக்கணக்கான காசு வெளியாகாம இருக்கும், இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால அது இம்பார்ட்டன்ட். இன்னொன்று வந்து இப்போ சிங்கிளாக இருந்தால் எடுக்கணுமான்னு நினைப்பாங்க, எனக்கு டிபெண்டன்ட் இல்லை அப்படின்னு. சிங்கிளாக உள்ளவங்களும் எடுக்கணும், ஏன்னா அவங்களுக்கு எதுவும் ஒன்றானா அவங்க பெற்றோர்கள் வந்து அவங்கள பார்த்துக்கணும். ஸோ அதனால அவங்க இன்னொருத்தவங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுக்குற மாதிரி அதை குறைக்கிறதுக்கு. கல்யாணம் பண்ணிட்டவங்க வந்து குடும்பம், ஃபேமிலி, அவங்க மனைவி பிள்ளைகள் இருந்தாலும் அவங்களோட பெற்றோர்களும் அவங்கள நம்பி இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு. ரிட்டையர்டா ஆயிட்டாங்கன்னா வந்து அவங்கள நம்பி யாரும் இல்லைன்னா பொருளாதார ரீதியில் அவங்க வந்து வசதியாக இருக்கும், ஹாஸ்பிட்டல் கவரேஜ் இருந்ததுன்னா. பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னே அவங்க வந்து என்ன செய்யணும், அவங்களுக்கு பொருந்தன மாதிரி அவங்க அந்த பிளான் கொடுக்குறாங்களா அது முக்கியம். அப்புறம் அவங்க பட்ஜெட், அவங்க பட்ஜெட்குள்ள அது இருக்குதான்னு பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு தடவை எடுத்துட்டோன்னா அதை கண்டினியூஸாக கட்டுற மாதிரி இருக்கணும். அப்புறம் அவங்க வந்து அந்த பேமெண்ட் வந்து கரெக்டாக கட்டிக்கிட்டு வரணும். ஏன்னா சில சமயம் கிளைம் கொடுக்கலன்னு சொல்லுவாங்க, ஆனால் பார்த்தா அவங்க காசு கட்டியிருக்க மாட்டாங்க, அதனால அந்த பாலிசி வந்து லெப்ஸ் ஆயிருக்கும். அப்புறம் இப்போ உள்ள பொருளாதார மந்த நிலையில சம்பளம் குறைச்சிட்டு இல்ல சம்பளம் இல்லாம இருந்து அவங்க இன்சூரன்ஸ் தான் முத என்ன செய்யறதுன்னு பாப்பாங்க. அப்படி அவங்களுக்கு ஒரு பெரிய தொகை கட்ட முடியலன்னா அவங்க போய் அந்த கம்பெனியில இல்ல அவங்க ஏஜென்ட பார்த்தாங்கன்னா அதே அந்த இன்சூரன்ஸ் பிரீமியம் வந்து குறைச்சிடலாம், ஆனா கண்டினியூ பண்ணலாம். சோ அதுவும் ஒரு முக்கியமான இது. நன்றி, வணக்கம். ஆலோசனை வழிகாட்டல் மையம் C3G கேள்வி பதில் அங்கம் தொடர்கிறது. அதனை வழிநடத்த C3G பூங்குழலி வீரன். மீண்டும் EWRF தொழில் வழிகாட்டல் ஆலோசனை மையத்திலிருந்து உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு வழங்கப்படும் தகவல் இதுதான், அதாவது தொழில் வழிகாட்டல் கண்காட்சியில் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். பள்ளி படிப்பு முடித்தவுடன் நான் என்ன செய்யலாம், எனது எதிர்கால வேலையை நான் எப்படி தேர்ந்தெடுப்பது, எனக்கான வாய்ப்புகள் என்ன, நான் தேடிக்கொண்டிருக்கும் வேலைக்கு எவ்வாறு நான் விண்ணப்பிப்பது, நான் என் கல்வியை தொடர வேண்டும் ஆனால் அதற்கு வசதி இல்லை, நான் என்ன செய்யலாம், நான் என் வாழ்வில் வெற்றி அடைய வேண்டும், எனக்கு மிகச் சரியான வேலை எது, அதை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது, 5 ஆண்டுகள் இடைநிலை கல்வியை படித்து புதிதாய் வெளியேறும் மாணவர்களின் எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகள் இவைதான். இவர்களுக்கு முறையான வழிகாட்டினால் வாழ்வின் வெற்றிப்படிகளை தொடுவார்கள் என்பது திண்ணம். அந்த வகையில் அவர்களுக்கான ஒரு நிகழ்வுதான் தொழில் வழிகாட்டல் கண்காட்சியில் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்வு வருகிற May 1 பத்திகேஃபில் உள்ள ஸ்ரீ சியந்தன் மண்டபத்தில் காலை 10 முதல் மாலை 6 வரை நடைபெற உள்ளது. மீண்டும் சொல்கிறேன், தொழில் வழிகாட்டல் கண்காட்சியில் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் என்ற EWRF தொழில் வழிகாட்டல் ஆலோசனை மையத்தின் நிகழ்ச்சி ஒன்று வருகிற May 1 ஸ்ரீ சியந்தன் பத்திகேஃப் ஸ்ரீ சியந்தன் மண்டபத்தில் காலை 10 முதல் மாலை 6 வரை நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வில் உங்களின் விருப்பத்திற்கேற்ற வேலை தேடுவது தொடர்பான பட்டறை, உங்களுக்கு காத்திருக்கின்ற வாய்ப்புகளை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள், உங்களுக்கு சரியான கல்வித்துறையை தேர்ந்தெடுப்பதற்கான ஆலோசனைகள் போன்றவை இந்நிகழ்வில் வழங்கப்படும். குறிப்பாக தொழில் வழிகாட்டல் கருத்தரங்கம், மாணவர்களுக்கான ஆலோசனைகள், பெற்றோர்களுக்கான ஆலோசனைகள், வேலை வாய்ப்புகள் தொடர்பான தகவல்கள், தொழில் வழிகாட்டல் பட்டறைகள் மற்றும் உயர்கல்விகள் தொடர்பான விளக்கங்கள் உங்களுக்கு வழங்கப்படும். எனவே தொழில் வழிகாட்டல் கண்காட்சியில் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். மேலதிக தகவல்களை பெற எங்களின் கட்டணமில்லாத தொலைபேசி சேவையினை 1-800-88-3973 மீண்டும் 1-800-88-3973 என்ற எண்களில் EWRF தொழில் வழிகாட்டல் ஆலோசனை மையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 1966 அரச மலேசிய கடற்படைக்கு முதல் முறையாக மலேசியர் ஒருவரை தளபதியாக நியமிக்க முடிவெடுக்கப்பட்டது. அதற்கு முன்னர் அப்பதவிகளை பிரிட்டிஷாரே வகித்து வந்தனர். அப்போது 31 வயது நிரம்பிய கே தனபால சிங்கம் அரச மலேசிய கடற்படையின் தளபதியாக நியமிக்கப்பட்டார். அரச மலேசிய கடற்படையின் முதலாவது தளபதி தான் ஸ்ரீ டாக்டர் கே தனபால சிங்கம் ஆவார். 1936 பிறந்த தான் ஸ்ரீ தனபால சிங்கம் பின்னர் பிரிட்டிஷ் மலாய அரச கடற்படையில் இணைந்தார். 1958 பிரிட்டிஷ் மலாயா அரச கடற்படை அரச மலாயா கடற்படை என பெயர் மாற்றம் கண்டது. 1966 அது அரச மலேசிய கடற்படை என்றழைக்கப்பட்டது. தற்போது வைர விழாவை கொண்டாடிக் கொண்டிருக்கும் அரச மலேசிய கடற்படையின் முதலாவது தளபதி நாம் அனைவரும் பெருமிதம் கொள்ளக்கூடிய தான் ஸ்ரீ டாக்டர் கே தனபால சிங்கம் ஆவார். சரிநேர்களே, இந்த அளவில் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். மீண்டும் அடுத்த கிழமை சந்திப்போம். வணக்கம். மக்கள் நடுவே இந்த பயன்தரும் தகவல்களை நமக்கு வழங்கிய நிறுவனம் EWRF கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியம். மக்கள் நடுவே கேட்டீர்கள். நிகழ்ச்சியை படைத்தவர் நிகழ்ச்சியாக்கம் சரஸ் பிஜின்.